ஐயா வணக்கங்கய்யா. இப்போ ஒரு மணி நேரமாக இங்கே நல்ல மழைங்க, பரவாயில்லைங்க. இப்போ தோப்பில் நாளைக்கு கரை எடுத்துலான் இருக்கீங்க, தோப்புலேயும் 3 அடி உயரம் எடுக்கணுங்களா? 3 அடி உயரம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல் தெரியுதுங்க. அந்த இடத்துல நிறைய வேர் கட்டாமுங்க, அப்புறம் பைப் லைன் நிறையா இருக்கும். 3 அடி உயரம் போடணுங்களா, இல்லை எவ்வளோ உயரம் மினிமம் எவ்வளோ இருக்கணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு கரை போட்டுடலான் இருக்குங்கய்யா. அந்த ஏற்கனவே எடுத்த ட்ரென்ச்சை மூடிட்டு புதுசாக 1 ஏக்கர் 1 ஏக்கரா கரை எடுத்துடலான் இருக்குங்க. இதை ஆடியோ கேட்டோன்னு எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கய்யா.